அடுத்ததாக லோகபால பூஜை. இந்த பூஜையை அங்கு வைக்கப்பட்டுள்ள பிரதான கலசத்தில் செய்யவும். முதலில் பிராணாயாமம் செய்யவும். ஓம் பூஹு ஓம் புவஹா ஓகும் சுவஹா ஓம் மகஹா ஓம் ஜனஹா ஓம் தபஹா ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத் ஓமாபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோ. அடுத்ததாக சங்கல்பம். கையில் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ மகாலக்ஷ்மி தனாகர்ஷண ஸ்ரீ குபேர பூஜாங்க பூதாம் பிரம்ம விஷ்ணு த்ரியம்பக க்ஷேத்ரபால பூஜாம் கரிஷ்யே என்று சங்கல்பித்து அக்ஷதையுடன் ஜலம் சேர்த்து கீழே விடவும். பிறகு புஷ்பம் அக்ஷதைகளை கையில் எடுத்துக்கொண்டு அஸ்மின் கலசே பிரம்மாதீன் ஆவாகயாமி என்று புஷ்பம் அக்ஷதைகளை கலசத்தின் மீது போடவும். பிறகு பிரார்த்தனை செய்யவும். பிரம்மன் சரஸ்வத்யாசஹ இஹ ஆகச்ச ஆகச்ச என்று பிரார்த்தனை செய்யவும். பிறகு கையில் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு ஓம் லக்ஷ்மி விஷ்ணுபியாம் நமஹ தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை கலசத்தின் மீது போடவும். பிறகு புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ துர்காத்ரியம்பகாபியாம் நமஹ தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை கலசத்தின் மீது போடவும். மறுபடியும் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு ஓம் க்ஷேத்ரபால பூமிபியாம் நமஹ தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை கலசத்தின் மீது போடவும். மறுபடியும் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு ஆவாஹிதாப்யஹ பிரம்மாதிப்யோ நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை கலசத்தின் மீது போடவும். பிரம்மாதிப்யோ நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கிண்ணத்தில் ஜலம் விடவும். பிரம்மாதிப்யோ நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கிண்ணத்தில் ஜலம் விடவும். பிரம்மாதிப்யோ நமஹ ஆசமனீயம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கிண்ணத்தில் ஜலம் விடவும். பிரம்மாதிப்யோ நமஹ ஸ்நாபயாமி என்று சொல்லி புஷ்பத்தால் தீர்த்தத்தை தொட்டு கலசத்தை புரோக்ஷிக்கவும். பிரம்மாதிப்யோ நமஹ ஸ்நானானந்தரம் ஆசமனீயம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கிண்ணத்தில் ஜலம் விடவும். பிறகு பிரம்மாதீனாம் வஸ்திர உத்தரீய கந்த புஷ்ப தூப தீபாதி சகல உபசாரார்த்தே இமே அக்ஷதாஹ என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை கலசத்தின் மீது போடவும். பிரம்மாதிப்யோ நமஹ கதலீ ஃபலம் நிவேதயாமி என்று சொல்லி வாழைப்பழம் நைவேத்தியம் செய்யவும். ஓம் பிரம்மாதிப்யோ நமஹ கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கற்பூர ஹாரத்தை எடுக்கவும். பிரம்மாதிப்யோ நமஹ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி என்று சொல்லி அக்ஷதை சேர்த்து யதாஸ்தானம் செய்யவும். கையை கூப்பிக்கொண்டு பின்வரும் மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை செய்யவும். ஓம் விக்னராஜம் நமஸ்கிருத்ய நமஸ்கிருத்ய விதிம் பரம் விஷ்ணும் ருத்ரம் ஸ்ரீயம் துர்காம் வந்தே பக்த்யா சரஸ்வதீம் க்ஷேத்ராதிபம் நமஸ்கிருத்ய திவாநாதம் நிஷாகரம் தரணி கர்ப்பசம்பூதம் சசிபுத்ரம் ப்ருஹஸ்பதிம் தைத்யாச்சாரியம் நமஸ்கிருத்ய சூர்யபுத்ரம் மகாக்ரஹம் ராஹு கேது நமஸ்கிருத்ய யஜ்ஞாரம்பே விசேஷதஹ சக்ராத்யா தேவதாஸ் ஸர்வாஹ முனிம்ஷ ப்ரணமாம்யஹம் கர்கம் முனிம் நமஸ்கிருத்ய நாரதம் முனிசத்தமம் வசிஷ்டம் முனிஷார்தூலம் விஸ்வாமித்ரம் பிருகோசுதம் வியாசம் முனிம் நமஸ்கிருத்ய ஆச்சார்யாம்ச்ச தபோதனான் சர்வாம்ஸ்தான் பிரணமாம் ஏவம் யஜ்ஞ ரக்ஷாகரான் சதா சங்க சக்ர கதா சார்ங்க பத்ம பாணிர் ஜனார்தனஹ சர்வாசு திக்ஷு ரக்ஷேன் மாம் யாவத் பூஜாவசானகம் என்று மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளவும்.